பகலை தேட இதய ஒன்றை தேட அலைகள் அமைதி தேட இனிக்கு வழியை தேட இரவு பகலை தேட இதய ஒன்றை தேட அலைகள் அமைதி தேட விழிகள் வழியை தேட சுற்றுகின்றதே தென்றல் தினம் தினம் எந்த மனதை கொஞ்சம் சுமத்துவோ விம்முகின்றதே விண்ணில் நட்சத்திரம் எந்த கனவை சொல்லி அழைக்குமோ அச்சச்சோ அச்சச்சோ இரவு பகலை தேட இதயம் ஒன்றை தேட அலைகள் அமைதி தேட விழிகள் வழியை தேட என்னும் பயணம் எங்கே தூரம் தூரம் எங்கே மாறும் எங்கே சேரும் சொல்லும் காலம் செந்தல் வந்து பூக்கள் ஆடும் அது ஒரு காலம் மண்ணில் சிந்தி பூக்கள் வாடும் இலையுது காலம் கோலங்கள் ஆடும் வாசல்கள் வேண்டும் தனியாக அழகில்லையே கடலை சேராரதியை கண்டால் தரையில்லாடும் மீனை கண்டால் ஒற்றை குயிலின் சோகம் கண்டால் அச்சச்சச்சோ இரவு பகலை தேட இதயம் ஒன்றை தேட அலைகள் அமைதி தேட விழிகள் வழியை தேட ஓய்வை தேடி எங்கே போதும் பூக்கள் பேசவாயிருந்தால் என்ன பேசும் மாலை நேரம் பறவை கூட்டம் பூட்டை தேடும் பறவை போனால் பறவை கூடு யாரை தேடும் நாடோடி வேகம் ஓடோடி இங்கே யாரோடு அன்னை இல்லா பிள்ளை கண்டால் பிள்ளை இல்லா அன்னை கண்டால் அன்பே இல்லா உலகம் கண்டால் அச்சச்சச்சோ இரவு பகலை தேட இதய ஒன்றை தேட அலைகள் அமைதி தேட கிழிகள் வழியை தேட சுற்றுகின்றதே தென்றல் தினம் தினம் எந்த மனதை கொஞ்சம் சுமக்குவோ திம்முகின்றதே விண்ணில் நட்சத்திரம் எந்த கனவை சொல்லி அழைக்குமோ அச்சச்சோ அச்சச்சோ இரவு பகலை தேட இதயம் ஒன்றை தேட அலைகள் அமைதி தேட விழிகள் வழியை தேட